చేస్తారు అన్నమాట. వీడు కాదు మీరు ఇదెల్లా వచ్చింది పాదుగా ఎరుపు. అప్పుడు ఏంటంటే నల్ల బెడ్రూమ్ కూడా తుమ్ము. అప్పుడు కొలది కరెక్ట్. నేను నడిచా ఊరు కళ్యాణం పడ్డా, మూడు కళ్యాణం పడ్డా, పత్తు కళ్యాణం పడ్డా, అది వెళ్ళా ఒక నెల ఉంది. ఆ నాలుగు இந்த பணத்தை வைத்து நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், என்னை உலகத்தில் எதனால பொருத்தப்பட வைக்க முடியாது, இதை உன்னால் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ உலகத்தினுடைய கல்வி திட்டங்களாகட்டும், வாழ்க்கை கண்ணோட்டங்களாகட்டும், எல்லாம் இந்த நான்கை தான் பேசுகிறது. இந்த நான்கு எதுக்கெல்லாம் பொது? உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் பொது. கரெக்ட். மனிதனும் பசிக்காக உணவை தேடுகிறான், ஆடு மாடும் பசிக்காக உணவை தேடுகிறான். மனிதனுக்கும் தூக்கம் வந்தால் தூங்குறதுக்கு நல்ல இடம் தேவை, ஆடு மாடும் தூக்கம் வந்தால் தூங்குறதுக்கு நல்ல இடம் தேவை. மனிதனும் தனக்கு குளிர் வெயில் போன்ற விஷப்பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறான். அப்புறம் ஆடு மாடும் தனக்கு பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறான். மனிதனும் குட்டி போடணும்னு ஆசைப்படுறான், ஆடு மாடும் குட்டி போடணும்னு ஆசை. என்னதான்ப்பா வித்தியாசம்? அப்போ இத்தனை பள்ளிக்கூடம், இத்தனை யூனிவர்சிட்டி, இத்தனை அறிவாளி மனிதர்களை துரத்துகிறார்கள். ஓடு ஓடு ஓடு ஓடு, ஜெய் ஜெய் ஜெய் ஜெய். எதுக்கு திருத்துறான்? துரத்துறான் மனிதனை மிருகமாக்கதான் போட்டிருக்கிறான். கரெக்ட். மனிதனுடைய சிறப்பு எதுவோ அதை நோக்கி துரந்தவில்லை. மனிதனுடைய தனிப்பட்ட குறை என்னவோ அந்த குறையிலிருந்து விடுபட யாரும் துரத்தவில்லை, வழிகாட்டவில்லை. மனிதனுடைய குறை என்ன? தன்னை பற்றி தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்க முடியும். தாழ்வாக நினைப்பதை அவனால் தாங்க முடியாது. பாதிக்கப்பட்டவனாக பார்ப்பதை அவனால் தாங்க முடியாது. வஞ்சிக்கப்பட்டவனாக பார்ப்பதை அவனால் தாங்க முடியாது. இதிலிருந்து அவன் வெளிவந்துதான் தீர வேண்டும். இல்லைன்னா நீ சொன்ன நாளில் எது எவ்வளவு இருந்தாலும் அவனால் நிம்மதியா இருக்க முடியும். கரெக்ட். உண்மைதான். எது எவ்வளவு இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியும். மனம் பாதிக்கப்பட்டால், அப்ப இந்த மனம் பாதிக்கப்பட்டால் அதில் இருந்து வெளிவர வேண்டும். அதற்கு தீர்வு சொல்றதுக்கு எந்த யூனிவர்சிட்டியிலேயாவது சிஸ்டம் இருக்கா? எந்த ஸ்கூல்லையாவது சிஸ்டம் இருக்கா? எந்த சயின்டிஸ்டுக்கையாவது தீர்வு இருக்கா? எந்த நாட்டு அரசியல் திட்டத்திலேயாவது ஸ்கீம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனால் இதை நோக்கி தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம உறவினர்கள், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, வீதியில இருக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, தொழில கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நமக்கு சொல்றது என்ன? நீ என்ன வேதம் படிக்க போற, சாஸ்திரம் படிக்க போற, இதெல்லாம் இந்த காலத்துக்கு தூவான் பைத்தியகார தருமான பேச்சு. அப்ப இவன் எதுக்கு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கான்? அவன் மிருகமா வாழதான் ஆசைப்பட்டு. கரெக்ட். இவனால இந்த நாலு பேர் எங்கே போக முடியும்? இந்த நாளுதான் மிருகங்களுக்கு இருக்கு. ஆனா இவன் ஐந்தாவது இஷ்யூல இருந்து என்னைக்கு வெளியில வர மாட்டான். தன்னுடைய மனத்துயர், மனமாட்டம், மனக்கவலை, தாழ்வு உணர்வு இதற்கு இவனால வெளியில வர முடியும், சாகிற வரைக்கும். ஆனால் மனிதனுக்கு இயற்கையிலேயே இருப்பது. அதே சமயம் அதே மனிதன் தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்க முடியும். நிரந்தரமாக பாதிக்கப்படாத பரிபூரணமாக பார்க்கவும் எதனாலும் பாதிக்கப்படாத, தன்னிடம் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும், தன் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும், தனக்கு எது கிடைத்திருந்தாலும் கிடைக்காவிட்டாலும், தன்னால் எதை அடைய முடிந்தாலும் அடைய முடிந்திருக்காவிட்டாலும், மற்றவர்கள் தன்னை பற்றி எப்படி நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், மற்றவர்கள் தன்னை பற்றி எப்படி பேசினாலும் பேசாவிட்டாலும், தனக்கு எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், இந்த மனிதனால் பாதிக்கப்படாமல் சந்தோஷமாக பூரணமாக தன்னை பற்றிய பெருமைகளை பார்ப்பவனா? இவர்கள் எப்படியெல்லாம் என்னை ஏளனமாக பார்க்கிறார்களோ அதெல்லாம் துளியும் உண்மை இல்லை என்று பார்ப்பவனா? இவர்கள் எதை ஏளனம் என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் உண்மையில் என்னுடைய பெருமை என்ற உண்மையை பார்ப்போம். இவனால் ஆக முடியும் என்றால் அதுதான் உண்மை. இதை பார்க்க வைக்கிறது கால்கிறது, இதை பார்க்க வைக்கிறது கட்டமைக்கிறது. ஆனால் இவனால் பார்க்க முடியும், அந்த கட்டமைப்பு இந்த நாட்டில் இருக்கிறது, அதுதான் வேதம். அந்த வேதத்தை கற்றால் அவனால் அப்படி பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவனை கவலைப்பட வருத்தப்பட வைக்க, தாழ்வாக பார்க்க வைக்க, பயப்பட வைக்க, பதட்டப்பட வைக்க, வஞ்சிக்கப்பட்டவனாக பார்க்க வைக்க இந்த உலகத்தில் எந்த சக்தி பார்த்துட்டான். அந்த உண்மையே தான், பிரெயின் வாஷ் தான் கிடையாது, நம்பிக்கையில கிடையாது, சும்மா நம்ப வைக்கிறது கிடையாது, ஏமாத்து பேச்சுன்னா கிடையாது. உண்மையை ஒரு உண்மையை வேதம் பேசுகிறது, அந்த உண்மையை பார்க்க வைக்கிறது. அப்படி அந்த உண்மையை யார் பார்த்தாலும் இந்த நன்மையை அடைவான், இந்த நிலையை அடைவான். ஆனால் இந்த வேதத்தால் ஆடு மாட்டை பார்த்து வைக்க முடியாது, குரங்கு கோழி கோப்பை பார்த்து வைக்க முடியாது, மனிதனை மட்டும் பார்த்து வைக்க முடியும். அப்ப இந்த ஆடு மாடு கோழி கோக்கெல்லாம் கூட ஜீவர்கள் தான். இந்த நன்மையை அடையணும்னா, தன்னை பெருமையாக பார்க்க வேண்டும்னா என்ன செய்யணும் சார் அப்படின்னா, அதுக்கெல்லாம் டெக்னாலஜி. அப்போ மனிதனால் மட்டும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய முடியும், வேறு எந்த உயிர்களாலும் முடியாது. அப்போ உண்மையிலேயே யாரையாவது ஒருத்தனை போக்கும், நீ போய் அடிச்சுக்கோ அடிச்சுக்கோடு துரத்துனா எதை நோக்கிங்க துரத்தணும், அந்த நாலாவது நோக்கி போட்டுருவா, அஞ்சாவது நோக்கி துரத்தணும், எது புத்திசாலித்தனும், அஞ்சாவது நோக்கி துரத்தணும். நாளை நோக்கி துரத்துனா நாம் அவனை என்ன வாங்கிக்கிட்டு இருக்கோம், என்ன வாங்கிக்கிட்டு இருக்கோம், மிருகமா ஆக்கிட்டு. அஞ்சாவது நோக்கி துரத்துனா அவனை மனிதனாக, இதை தாங்க வேதம் பேசுது, இதை தாங்க பகிர்ந்து இதெல்லாம் நம்ம புரிஞ்சு. அப்போ இதெல்லாம் காலத்துக்கு ஒத்து வராத மாதிரி நமக்கு படிக்கும் போதெல்லாம் இவங்க என்னத்தையும் பேசுறாரு, கடவுளை பற்றி பேசுறாரு, என்னமோ சிறுத்தையை பற்றி பேசுறாரு, நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் தெரியாது. நடைமுறை வாழ்க்கைனா என்ன, அதை போது சொல்லு, நடைமுறை வாழ்க்கைனா என்ன, ஆடு மாட்டுக்கு இல்லாத நடைமுறை வாழ்க்கை உங்களுக்கு, ஆடு மாடு சாப்பிட்றது சாரி போடுறது, நீர் சாப்பிட்றது சாரி போடுறது, இவ்வளோ தான், இதில் என்ன பெரிய மேட்டர் இருக்கு, எது மேட்டர் இல்லையா, அதை போய் நீ பெரிய மேட்டர்னு நினைச்சிக்கிட்டு இருக்க, எது பெரிய மேட்டரோ அதை கணக்கில் கொண்டு வர மாட்டேங்கிறோம். தேவை இல்லாததை சாஸ்திரம் பேசவில்லை, தேவை இல்லாததை பகவத்கீதை பேசவில்லை, தேவை இல்லாததை ஸ்ரீகிருஷ்ணர் பேசவில்லை. ரொம்ப அவசியமான விஷயத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கூடாது. இதை பகவத்கீதை படிக்கிறதோ சாஸ்திரம் படிக்கிறதோ, இதையும் படிக்கிறோம் வாழ்க்கையில் தெரிஞ்சு வச்சுக்கலாம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உள்ளே வந்திருப்போம், தப்பு கிடையாது. ஆனால் இது மட்டும்தான் உண்மையில் தெரிந்து கொள்வதற்கு தகுதி உள்ள விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் நீ எதை அடைந்தாலும் அது இன்னொரு பிறவியில் உங்கள்கிட்ட இருக்காது. இந்த பிறவில நீ சொத்து சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இந்த சொத்து உங்களோட கூட வராது, கரெக்ட். இந்த பிறவில நீ பிரைம் மினிஸ்டராக இருந்தா பெரிய புகழோட டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், உன்னை சந்தனக்கட்டையில் வச்சு கொளுத்துவாங்க, டிவியில் ஒரு மாதத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, உலகம் பூரா கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விட்டுட்டாங்க உனக்காக ஒரு மாதத்துக்கு, உலகம் பூரா ஒரு மாதம் காலேஜ் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க, அவ்வளோ பேர் புகழோட நீ போய் சேர்ந்த, ஆனால் அடுத்த திருவிழ பன்றியாக போகிறது இன்னும் இறக்குன குடிக்காம ஏறல, ஆனால் நீ அதுக்குள்ள பன்றி குட்டியாக போகிறது, உன்னை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும், கரெக்ட். ரோட்டில் போகிறோம், உனக்கு ஒரு உதவு கிட்ட போகலாம், ஓரம் அடிக்க மாட்டியா, ஆனால் உனக்காக இறக்குன குடிக்காம இன்னும் ஏறல உலகம் கூட. அப்போ எதிர்பார்க்க கை கொடுத்தோம், ஆனால் நீ சாஸ்திரத்தை கட்டினா இந்த பிரிவிலும் இன்னொரு பிரிவிலும் இதை விட கீழ் நிலைமையை போக முடியாது. சேஃப்டியான விஷயத்தை அதனால கிருஷ்ணர் பேசும்பொழுது இவர் ஏதோ கடவுளை பத்தி பேசுறாரு அப்படின்னு ஆரம்பிச்சதும் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷன், அதான் வேதம் பேசுகிறது. அப்போ வேதம் பேசும் விஷயத்தில் ரெண்டு இருக்கு, ஒரு சாத்தியம் இன்னொன்று சாதனம். சாத்தியம் என்றால் வாழ்க்கை லட்சியம், அது எந்த காலத்திலும் வராது, யாருக்கும் வராது. ஒருவேளை அந்த சாத்தியத்தை அடைவதற்கான சாதனங்கள் மாறலாம். அப்போ சாஸ்திரம் இரண்டு விஷயங்களை பேசுகிறது. சாத்தியம் மனிதன் அடைய வேண்டிய ஒரு பயன், மற்ற மிருகங்களுக்கு தேவைப்படாது, மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஆனால் மற்ற மிருகங்களுக்கு தேவைப்படுவது மனிதனுக்கும் தேவை இருக்கிறது, அதை சாஸ்திரம் நிராகரிக்கவில்லை. உதாரணமாக உடம்பு, நீ நான் சொல்றது மட்டும் கத்துக்கோ, நீ சாப்பிட வேண்டாம் அப்படி வேதம் சொல்ல, எல்லா உயிர்களுக்கும் என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் மனிதனுக்கும் தேவை இருக்கிறது, அதை பூர்த்தி செய்து கொள். அதுல வந்து வேதம் விட்டு கொடுக்கல தேவையில்லைன்னு பேசுறேன். ஆனால் மனிதனுக்கு கட்டாயமான இன்னொரு தேவை இருக்கிறது, அதை மறந்து விடாதே என்று, அது உனக்கு சாத்தியம். அப்ப அதை அடைவதற்கு என்ன செய்யணுங்கிறது சாதனத்தை கொடுக்கிறது. இந்த சாதனம் காலத்திற்கு ஏற்ப மாறலாம். இப்ப உதாரணமா திருவள்ளுவர் ரோட்ல எங்கேயுமே சிக்னல் நின்று கிடையாது. திருவள்ளுவர் நல்லவரா கெட்டவரா? சிக்னல்லயே நிக்காத ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா? திருவள்ளுவர் என்னைக்குமே ரோட்ல சிக்னல்ல நின்று கிடையாது. நல்லவரா கெட்டவரா? நல்லவரா? சிக்னலே கிடையாது, பைக் காரியம் கிடையாது. அப்போ அப்போ திருவள்ளுவருக்கு இல்லாத ரூல் இன்னைக்கு வந்திருக்கு, கரெக்ட். ஆனா திருவள்ளுவருக்கு இருந்த ரூல் தான் இன்னைக்கும் மக்கள் கடைபிடிக்க. திருவள்ளுவருக்கு சிக்னல்ங்கிற சாதனம் தேவைப்படவில்லை, ஆனா இன்னைக்கு தேவையில்லை. ஆனா ஒரு உண்மை திருவள்ளுவருக்கும் பொருந்தியது, உனக்கும் பொருந்தியது. என்ன தெரியும், நீ ரோட்ல போகும்போது அடுத்தவன் சொல்லக்கூடாத, அடுத்தவன் இடிக்காத, ரோட்ல போகும்போது அடுத்தவன் தான் இடியும் வாங்கிட்ட, கரெக்ட். இதை இன்னைக்கு இருக்கிறவன் கடைபிடிக்கிறானா இல்லையா? பைக்ல போகும்போது கார்ல போகும்போது கடைபிடிக்கிறானா இல்லையா? கடைபிடி. இவனும் யாரையும் இடிக்கிறத யார்த்தை இவன் இடி வாங்குறதையும் விரும்புறது, கரெக்ட். இதை திருவள்ளுவர் கடைபிடிச்சாரா இல்லையா? அவரும் கடைபிடிச்சு, அவரும் ரோட்ல போகும்போது அடுத்தவங்க இடிச்சது இல்லை, அடுத்தவங்க இடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டேவும் இருக்கு, கரெக்ட். இது பேர் சாத்தியம், இது காலத்தால் மாறாத, கரெக்ட். சிக்னல் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கு, அது சாதனம். சாத்தியம் என்ன? பாதுகாப்பான பயன், மற்றவர்களிடமிருந்து தனக்கும் தன்னிடமிருந்து மற்றவர்களும், கரெக்ட். இது மாறல அன்னைக்கு, அன்னைக்கு திருவள்ளுவருக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு கார்ல போறவங்களுக்கு தேவைப்படுது. அன்னைக்கு ஆனால் சிக்னல் தேவைப்படுது, இன்னைக்கு சிக்னல் தேவை. அன்னைக்கு ஒரு மெத்தட் இருந்தது, சிஸ்டம் இருந்தது, என்ன நமக்கு தெரியும். சாதனம் மாறலாம், சாத்தியம் மாறுவது இல்லை. சாதனங்களை காலத்திற்கு ஏற்ப டிசைன் பண்ண முடியும். உதாரணமா 100 வருஷத்துக்கு முன்னாடி சிக்னல் இல்லை, அதனால சிக்னல்ல நிக்காதவங்கள காட்டு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு தேவைப்படல நீங்க வந்து, கரெக்ட். அன்னைக்கு ஃபிளைஓவர் தேவைப்படல, நீங்க ஃபிளைஓவர் தேவை. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சிக்னல் இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு இருக்கு. இந்த ரோடு சிக்னல்லாம் எடுத்துருவாங்க, ஏன்னா ஒரு 10 லட்சம் வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஏன்னா அப்புறம் எல்லாம் இண்டிவிஜுவல் ஃபிளைட்ல தான் போயிட்டு, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் யாருமே ரோட்ல வண்டியில எல்லாம் போக மாட்டாங்க, உச்சத்தான் ஃபிளைட் அப்படியே பறந்து. அதனால அன்னைக்குள்ள சாதனங்கள் வேறு, ஆனா அன்னைக்கும் அவனுக்கு பாதுகாப்பான பயணம் தேவை, கரெக்ட். அப்போ சாஸ்திரம் பேசுவதில் சாத்தியம் சாதனம் இந்த ரெண்டு விஷயத்தில் எது காலத்தால் மாறாதது? சாத்தியம் மாறாதது, வாழ்க்கை லட்சியம் சாதனங்கள் மாறலாம். ஆனா சாஸ்திர நூல்கள் ரெண்டையுமே பேசுகின்றன. இதுல என்ன ஆயிடுது, பல பேர் இந்த நூல்ல சாதனங்களை படிச்சுட்டு இங்க பாத்தியா இதெல்லாம் காலத்துக்கு பொருந்தாது, அதனால போய் போடுங்க. ஆனா அந்த புத்தகத்துல சாத்தியத்தை பற்றி வாழ்க்கை லட்சியத்தை பற்றி, இதை பற்றி இன்னைக்கு சயின்டிஸ்ட் பார்க்க தயாரில்ல, அரசியல் தலைவர்கள் பார்க்க தயாரில்ல, சமூக சீர்திருத்தவாதிகள் பார்க்க தயாரில்ல, நல்லவர்கள் பார்க்க தயாரில்ல, தத்துவ மேதைகள் பார்க்க தயாரில்ல, பணக்காரர்கள் பார்க்க தயாரில்லை, சினிமா டைரக்டர்கள் பார்க்க தயாரில்லை, சீரியல் எடுக்கிறவங்க பார்க்க தயாரில்லை, எந்த மீடியாக்காரர்களும் பார்க்க தயாரில்லை, பத்திரிகையாளர்கள் பார்க்க தயாரில்லை, யாருமே தயார், பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் தயாரில்லை, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தயாரில்லை, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தயாரில்லை, கல்வி அமைச்சர் தயாரில்லை, யாருமே தயார். அப்படியே தூக்கி குப்பையில போட்டான். இப்படி நியாயம் இல்லை. சாத்தியம் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தியத்தை கற்றுக்கும். அந்த காலத்துல அந்த சாத்தியத்தை அடைய என்ன சாதனங்களை பயன்படுத்துறாங்கிறத ஓரளவு கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும், இந்த காலத்துல சாதனத்தை டிசைன் செய்ய முடியும். கரெக்ட். எப்படின்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி சிக்னல் தேவைப்படல, இன்னைக்கு உண்டு பண்ணியும். கரெக்ட். ஆனா கான்செப்ட் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பாதுகாப்பான சாலை பயணம், இந்த காலத்திற்கு தகுந்த சாதனங்கள் டிசைன் செய்யப்படுகின்றன. இன்னொன்னு, நீ இன்னைக்கு டிசைன் செஞ்சிருக்கிற பாதுகாப்பான பயணத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கியோ இதையெல்லாம் இன்னும் 20 லட்சம் வருஷம் கழிச்சு வரப்போற சமுதாயம் காட்டு மிராண்டித்தனமான முடிவுகள்னு சொல்லதான் போறான். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சிக்னல் அன்னைக்கு வச்சா காட்டு மிராண்டின்னு ஆயிடுவோம். ஆனா இன்னைக்கு இது தேவையானது. சாதனங்கள் காலத்துக்கு காலம் சாதனங்களை வைத்து நீ ஒருவனை, சாதனங்களை வைத்து அந்த சாதனங்களை பயன்படுத்திய உடனே நீ இழப்போம். சாத்தியத்தை வைத்துதான் இழப்போம். கரெக்ட். இப்படி ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில பேசுறாருன்னா ரெண்டையும் பேசிக்கிட்டார். சில இடங்கள்ல சாத்தியம் வரும், சில இடங்கள்ல சாதனம் வரும். அப்ப நம்ம அதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் எதை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்போ சாத்தியத்தை பற்றி பேசினால் காலத்தால் மாறாதது, சாதனத்தை பற்றி பேசினால் இந்த காலத்திற்கு ஏற்ப உன்னாலும் டிசைன் செய்ய முடியும். ஒருவேளை உங்களிடம் அதை டிசைன் செய்து கொள்ள தேவையான திறமைகளோ நுணுக்கங்களோ போதிய கல்வியோ இல்லை என்றால் தவறில்லை. இந்த நூல்களை பயன்படுத்தி அங்கு எப்படி சாதனங்கள் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளன என்பதால் உன்னுடன் உள்ள ஆச்சாரியர்களுடன்